கரைக்கு வந்து மினுக்கி மினுக்கி ஊடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, சிரிச்சு சிரிச்சு தினம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே. இது எப்போதும் சிக்காது பூமானே, சொக்காத பொத்தானும் நான் தானே, அடி சித்தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கித்தான் தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி ஊடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, சிரிச்சு சிரிச்சு தனம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே. வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே, இது எப்போதும் சிக்காத பூமானே, சொக்காத பொத்தான நான் தானே, அடி சித்தாட பாவாட குத்தால நீரோடு தழுக்கி தழுக்கித்தா தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, சிரிச்சு சிரிச்சு தனம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே. எப்போதும் சிக்காது பூமானே, சொக்காத பொத்தான நான் தானே, அடி சித்தாட பாவாட குத்தால நீரோடு தழுக்கி தழுக்கித்தான் தழுக்கி தழுக்கி வந்து மினுக்கி மினுக்கி போட குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, சிரிச்சு சிரிச்சு தனம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே, தொட தடுக்கு தழுக்கி வந்து மினுக்கு மினுக்கு உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே, சிரிச்சு சிரிச்சு தனம் வளைச்சி வளைச்சி வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே.